ஆடிடும் ஓடமாய் ஆனதே காதலே. சேர்ந்து வரும் வாழ்க்கை மாறுமோ? ஆடிடும் ஓடமாய் ஆனதே காதலே. ஒன்று கண்ணீது தேங்கி நின்று எழுதுதே கண்ணீரில் கவிதை இன்று இல்லை கதை சிறுகதை மலர் கதை தொடர் கதை இறைவனின் விடுகதை விடைகளை யாரே ஓடமாய் ஆனதே காதலே. மாலையே கூட்டமேன் கொடிகளே தோழமே கூறடா மாற்றுவோர் இங்கே யாரடா? ஆடிடும் ஓடமாய் ஆனதே காதலே. வேதனை சேர்ந்து வரும் வாழ்க்கை மாறுமோ?